శ్రీమదేశ్రీవరాహమా దేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజమః దేశిగాజ నమః శ్రీమతే వేదాంతరామానుజమః దేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంతమహాదేశిగాజ నమః శ్రీమతే భవదేవాక్షిహారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వగుణభూషణ మహాగురవే నమః శీతరంగమానందిని హేమాబ్జనాయికా సమేతి దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్తిజగేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాకృతి జయత్యాశ్రుతహంతా సద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాం చీతయా దేవ్యా పరమం యోగభాస్కరః వందే వృందావనచరం వల్లవీ జనవల్లవం జయంతీ సంభవం దామ వైజయంతీ విభూషణం శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః. సాక్షాత్ శ్రీకృష్ణన్ రాముడి అనుగ్రహత్తాలే அவனுடைய அவதார விஷயங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். எல்லாம் நம் ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். ஆழ்வாராதிகளும் வேத பிரமாணமாக சொல்லப்பட்ட விஷயங்களுமே நம் ஆச்சாரியால் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணா அந்த அருள் செய்த வார்த்தைகளின் மூலமாகவே நாம் இந்த அவதாரங்களை அனுபவிச்சுருக்கோம். இதுகாரி எம்பெருமானுடைய அவதாரம் என்ன, சேட்சிதம் என்ன, நடை என்ன, அழகு என்ன, காம்பீரியம் என்ன, சௌந்தர்யம் என்ன, எம்பெருமானுடைய திருத்தகப்பனார்கள் எப்படி எம்பெருமான்களை இந்த இருவரையும் ராமகிருஷ்ணாதிகளை எப்படி அனுபவித்தார்கள், அவன் தாயாருக்கு செய்த அனுகிரகம் என்ன, அந்த திருத்தாயார் அவனுடைய சௌந்தர்யத்தை எப்படி அனுபவிச்சார்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு தாயாருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு தாயாருக்கு அந்த எம்பெருமானுடைய சேட்சிதங்கள்லாம் பிராப்தமாகல, அவள் அபாக்யவதி ஆயிட்டா அப்படி சொல்றதுனா அவசாரம். எம்பெருமானை ஈந்தெடுத்தால் இந்த அவதாரத்திலே, ஆனால் அவனுடைய சேட்சிதங்கள் எதுவும் அவனுடைய லீலைகள் எதுவும் அவனுடைய முகல் ஆவண்யமும் அவனுடைய புன்சிரிப்பும் எதுவுமே இந்த திருத்தாயாருக்கு கிடைக்கல. அதனாலே தன்னுடைய தாய்ப்பாசத்தை புலம்பலாக வெளிப்படுகின்றாள். எப்படி சாமி, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி பிறக்கிறது இந்த லோகத்துல ஒரு குழந்தைன்னா, அம்மா வயிற்றுல அது உயிராய் ஆகி சிறிய சிசுவாகி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த சிசு அம்மாவுடைய அந்த அரவணைப்பிலேயே அந்த திருவயத்திலேயே கைகால்கள் முளைச்சு சிறசை எல்லாம் உண்டாகி என்னாகும், அம்மா வீட்டில் காலால் எட்டுவதற்கும் அவளை இன்சப்படுத்தும், இப்படி அப்படி நகர்ந்து ஓடும், எல்லா திருநோவையும் பெற்று என் குழந்தை என் குழந்தை என்று போர்த்தி போர்த்தி தன் திருவேணி அவள் வளர்க்கல, அந்த குழந்தை கோசம் தன் திருவேணி காபந்து பண்றா. இப்படித்தான் இந்த லோகத்தை ஒவ்வொரு தாயாரும் ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறார்கள். இத்தனை அனுபவிச்சு அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளிப்படுறது திருவயத்திலேருந்து. உருவ கரிய ஒளிமணிவண்ணன் சாய்ச்சார் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒளிமணிவண்ணன் தேவகியின் வயிற்றிலே வந்து காராகிரகத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் பண்ணார். அப்படி அவதார ஸ்திதியிலே எம்பெருமான் தான் சாட்சாத் பரமபதநாதன் என்று தேவகிக்கு காட்டுறதுக்கு சதுர்புதனாய் வெளிப்பட்டான் எம்பெருமான். அப்பா, இப்படி சங்கசக்கரதாரியா வந்து பிறந்திருக்கேப்பா, உன்னுடைய மாமா உன்னை கொள்றதுக்கு சித்தமாயிருக்கான், கிருப பண்ணி ஒரு சாதாரண பிரஜையாய் குழந்தையாய் சேவை சாதியன்னு தேவகி கையெடுத்து சேவிக்கிறான் பெருமாளை. அந்த அவதாரத்திலே எம்பெருமான் அவளுக்கு சதுர்புஜத்தை காட்டினான். அதனாலே அம்மாவுடைய அந்த பிரார்த்தனைக்கிணங்க அவனும் தன் 2 திருக்கைகளை மறுத்துக்கொண்டு சாதாரண குழந்தையாய் சேவை சாதிச்சான். அது மட்டும்தான் ஒரு குழந்தையுடைய ஒரு புத்தனுடைய கடமையா அப்படின்னு கேட்டா, அது இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாலசேஷ்டிரங்களையும் அந்த திருத்தாயார் அனுபவிக்க வேண்டும், அதற்கு அங்கு பிரசக்தி இல்லையே அந்த காராகிரகத்திலே. ஏன்னா எம்பெருமானை திருவாய்ப்பாடுக்கு உடனே வேலை பண்ணு போயாச்சு, கூடையில வச்சு ஆதிசேஷன் குடைபிடிக்க யமனை வழிவிட எம்பெருமானந்து இக்கரையிலிருந்து அங்கே போயிட்டார். மாதனை மண் வடபோது ரமைந்தனை துறைவனு ஆண்டாள் சொன்னான். இங்கிருந்து அங்க போனதாலே இந்த ஸ்தலமும் புனிதமாச்சு, அந்த ஸ்தலம் புனிதமாச்சு, யமனையும் தூய யமனை ஆயிடுத்து. ஆனால் அந்த ஒரு குழந்தையின் மூலமாக அவனுடைய அவருடைய தாய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த குழந்தை பாசமானது, அந்த தாயால் தன்னுடைய புத்திரனை பார்த்து பார்த்து பார்த்து அந்த ரசித்து அனுபவிக்கக்கூடிய அந்த அந்த அனுபவமானது தேவகிக்கு ஒரு துக்கம் கூட கிடைக்கல. ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டா, ஐயோ என் குழந்தைய பெத்தேனே தவிர ஒரு கணம் இருந்தானே உடனே கலந்து போயிட்டான், என்ன பண்றது சுவாமின்னு புலம்பல் வந்து எப்படின்னா, நான் ஒரு புருஷன் அந்த பாசனங்களை சேவிக்கும் போது மனசுல வந்து அழுக பீரிட்டுன்னு வந்துடும். அப்படி சேவிக்கிற தானே தன்னை தேவகையாக உருவப்படுத்தின்று குலசக பெருமான் சாதிக்கிறார். ஆலநீள் கரும்பண்ண வந்தாலோ அம்புய தடங்கண்ணி நந்தாலோ வேளநீர் இரத்தன்ன வந்தாலோ வேளப்போதக மன்ன வந்தாலோ ஏறவார் குடல் என் மகந்தாலோ எந்த துன்னை என் வாயிடை விலக தாழ் ஒருத்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. வார்த்தை பாருங்க எவ்வளவு மனசு வெந்து சொல்றா, தாயரில் கடையாயின தாயே. என் குழந்தை எனக்கு வசத்தி, எங்க அம்மா எனக்கு வசத்தின்னு ஒரு குழந்தை சொல்றதை விட்டுட்டு தன் குழந்தையின் மூல தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசாபாசங்களும் கிடையாமல் தன்னுடைய ஸ்திதியை நொந்துண்டு அந்த தேவகி அப்படி ஒரு புலம்பலா தாயரில் கடையாயின தாயே அப்படின்றார். இந்த லோகத்தை ரொம்ப பாவம் பண்ணி இவள் தான் கடைசி தாய் என்று நம்பரிங் பண்ணிருந்தாக்க அது கடைசி நம்பர் நான் தான் சொல்றா தேவகி. யார் சொல்றா, கிருஷ்ணனை யாரு தன் திருவயத்திலேருந்து அவதாரம் பண்ண வச்சாலோ அவா சொல்றா சுவாமி. அப்படி என்றால் அந்த கிருஷ்ணலீலா அனுபவம் அந்த தாய்க்கு கிடைக்கவில்லை என்ற அந்த மனசு அழுத்தமானது, அந்த ஐயோ இந்த பாதம் எனக்கு கிடைக்கலையே என்ற எண்ணமானது அந்த தாயான திருவுள்ளத்துல எவ்வளவு நோகடிச்சிருக்கும் இல்லையா. எலவார் குடல் என்னோ எந்த உண்மை என் ஆயுடை நீரக, நீ என் குழந்தையப்பா, நீ என் குழந்தையப்பா அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடு, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடவே ஒண்ணு நானு. நீ ஓடி வர அந்த ஒரு சத்தம் எனக்கு கேட்க கூடாதா, அந்த சத்தத்தை நான் எப்பவா கேட்பேன், உன்னை பெத்தனை தவிர உன்னையும் அனுபவிக்கலையேப்பா. வேடப்போதக மன்னவன் தானோ, ஒரு வேடம் அவனை போல இருக்கக்கூடிய என் மன்னவனே, என் கிருஷ்ணா, என் கண்ணா, என் குழந்தையே, என் அப்பா என்று வாரி அணைச்சு தாலையிலோ பாடுறதுக்கு நான் அனர்கதையாக போய்விட்டேனே என்பது தேவகையின் திருவுள்ள கருத்து. இங்கு அப்படி தேவகி புலம்புறா, என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா எனக்கு, உன்னை பெற்றேனே தவிர ஒரு சுகத்தையும் நான் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்ற. இது முதல் பாசுரம், முதல் பாசுரத்தை உருகிட்டா நம்ம மனசையும் அந்த பாசுரங்களை சேவிக்க அர்த்தபுஷ்டியோட நாம் சேவிச்சு கேட்கும்போது ஒரு தாய் தன் குழந்தை பிறந்த உடனே கண்ணால பாக்கணும். இது சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில வந்து ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுத்தாலும் வயத்துல இருந்து உடனே டாக்டர் சொல்றாரு குழந்தைய கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த ஒரு இது கூட கிடைக்கலையே இவளுக்கு. உடனே பறந்து போயிட்டான இந்த குழந்தை எனக்கு, உன்ன நான் எப்படி தாளாட்டும் அந்த ஒரு அருகதை கூட இல்லாம என்ன பண்ணிட்டே கிருஷ்ணான்னு நின்று போறா தேவகி பிராட்டி. அடுத்து சொன்னா வடி கொள்ளஞ்சனவழுது செம்மலர்க்கம் மருவி மேல் இனிதொன்றின நோக்கி முடக்கிச் சேவடி மலச்சிறு கருந்தாள் பொலியும் நீர்வுகில் குழவிய போல. அஞ்சனம் எழுது செம்மலர்க்கண், அஞ்சனம் போலே உன் திருமேனி இருக்குப்பா, எழுதிய செம்மலர்கண்ணா இருக்கே உன் திருக்கண்கள், அதை நோக்கி நான் பார்த்து உன் சேவடி இருக்கு மலச்சிறு கருந்தாள்னு சாய்கிறது ஆழ்வார். அந்த தாமரை தண்டு போல இருக்கு திருவடி, அது கையில புடிச்சுக்கணும். பொலிய நீர் முகில் குழவிய போல, குழவினா குழந்தைன்னு அர்த்தம். அந்த குழந்தைய கையில வச்சிருந்தேன்னா உன்னை பாராட்டி சீராட்டக்கூடாதா? அது எப்படி பாராட்டணும் சொல்றா? அடக்கு யார சென்று விரல் அனைத்தும் அங்கையோடு அணைந்த அணையில் கிடந்த கிடக்கை கண்டிட பெற்றிட நந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே. அங்கையோடு அந்த கைகளோட சிறு சின்ன சின்ன விரல், ஒரு குழந்தை பிறந்த குழந்தைகள் விரல் எப்படி இருக்கு சுவாமி? ஒரு ரோஸ் கலர்ல குட்டியா தொட்ட ஒண்ணு மிருது, ஒரு புஷ்பத்தை விட ரொம்ப ஸ்பரிசத்தோட இருக்குமே அது. அந்த குழந்தை அப்படியே ஒரு தூளியில போட்டு அந்த தூங்குற அழகு இருக்கு. அப்படியே ஒரு கழு சிந்து ரெண்டு கையும் அப்படி ஒரு கைய தலைக்கு தலைமாட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு உடம்பு கொஞ்சம் கோணலோட அப்படி நல்லா அம்மாட்ட சன்னிபானம் பண்ணிட்டு தூங்குற குழந்தை, அது தூளியில பார்த்து அந்த அம்மா படுற ஆசை, என் குழந்தை இவ்வளவு அழகு இவ்வளவு அழகு என்று அந்த குழந்தையை பெற்ற தாயார் அனுபவிக்கின்ற அந்த அனுபவமானது எனக்கு கிடைக்கலன்னு சொல்றா. கேசவா கெடுவேன் கெடுவேனே. ஆணையில் கிடந்த கிடக்கை அப்படின்னா அந்த தூளிலே இல்ல, என் மடியிலே நீ கிடந்து தூங்குகின்ற காட்சியை காண்பதற்கு எனக்கு ஒண்ணும் இல்லையப்பா. குழந்தைக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சி விட்டு கைகாலம் நீவி விட்டு அத நன்னா திருஷ்டி போட்டு வச்சு குழந்தைக்கு ஜம்ம காப்பு எல்லாம் போட்டு நன்னா அசந்து தூங்கும் போது அந்த தாயார் திருத்தாயார் அந்த அதுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அது ஒரு பார்த்து அந்த அழகு இருக்கு, அந்த அழகு அடரா என் குழந்தை என்ன அழகுன்னு ஒவ்வொரு தாயாருக்கும் இந்த லோகத்துல உண்டு. இந்த அனுபவம் நமக்கு எல்லாம் கிடைச்சது, நம்ம தாயாருக்கு கிடைக்கிறது, நமக்கு போற குழந்தைக்கு கிடைக்கிறது. ஆனா அன்னைக்கு கிருஷ்ணனை பெற்ற தேவகைக்கு கிடைக்கலையேப்பா. அதான் தாயார் அழுது புலம்பரா, கிடக்கை கண்டிட பெற்றிட நந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே அப்படின்னா. சரி சுவாமி, இது துணில இது கூட கிடைக்கல, நீ போனையே திரும்பி வந்தியான்னு கேட்டா, முந்த நண்புரை அன்புட மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிட இருத்தி எந்த எந்த குலப்பெரும் சுடர எழுமுகில் கணத்து எழில் கவரேரே. முந்த நண்புரை அன்புட யசோதை பிராட்டிடத்தே கண்ணன் வளர்ந்து வரப்பா, யசோதை மட்டும் ஒன்னு அனுபவிக்கல, அந்த திருவாய்ப்பாடியிலே உள்ள மற்ற கோபஸ்திரீகளும் யார் யார் தயிர் கடைகிறாளோ அங்க நந்தனுடைய திருமாலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருவிடையருக்கு அத்தனை ஸ்திரீகளும் இந்த கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து முந்தை நண்புரை அன்புட மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிடையிருத்தி கியூர நிக்கிறானா சுவாமி இந்த குழந்தையுடைய அழக பாக்கிறதுக்கு. கியூர நின்றுட்டு என்ன பண்றாளாம்? ஒத்தொத்தரா தூக்கி வச்சுக்கிறானாம் பெருமாளை கிருஷ்ணனை தூக்கி மடியிலும் விழுப்புலையும் வச்சு முந்த நண்புரை அன்புட மகளிர் உரை முறை தம் தம் குரங்கிட இருத்தி எந்த எந்த குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில் கவரேரே. என் எந்தையே என் குலத்தின் பெருமையே பெரும் சுடரே ஜோதியேன்னு சொன்னான். இது யாருக்கு? நான் பெற்ற எனக்கு கிடைக்கலையப்பா. உந்தயாவனின் புரைப்பனின் செங்கல் விரலிலும் கடை கண்ணிலும் காட்ட. யாருக்கு கிடைச்சதுன்னா நந்தகோபருக்கு கிடைச்சது. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கிடைக்கலையே. நந்தகோபர் உன்னை வளர்த்த திருத்தகப்பனார், வளர்த்ததா யசோதை பிராட்டிப்பா. உன்னை எல்லாரும் தூக்கின் போய் கொஞ்சம் யசோதை பிராட்டியும் நந்தகோபருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சது. நந்தன் பெற்றன நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. வளர்த்த திருத்தப்பனா நந்தனு கிடைச்சது. நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் உன்னை பெற்றாரேப்பா. உன் திருத்தகப்பனார் அவருக்கு ஒரு நல்ல செயல் இல்ல, நாங்க புண்ணியம் பண்ணல போல் இருக்கு. எனக்கு இந்த சேட்சியங்கள் கிடைக்கலையே. நான் வந்து யசோதை ஸ்தானத்தை இருந்திருக்கலாமே, வசுதேவன் நந்தகோபரா இருந்திருக்கலாமே அப்படின்னு உள்ள கிடக்கு. இங்க இந்த தேவகியின் ஆட்சியார் நமக்கு இங்க காட்டுறா. ஏன்னா எங்காவது குழந்தை யாராரா தூக்கின்னு போறா சுவாமி? நான் ஒரு கணம் தூக்கி வச்சு கொஞ்சம் விடுது அந்த குழந்தைய எந்த அம்மாவுக்கு இருக்குதானே செய்யும். கார்த்தால எடுத்து போனா எழுத்தாத்து காரு எங்காத்து குழந்தை மணி பன்னெண்டாச்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்க கொண்டு வந்தே குடுக்கலன்னு சொல்லும் போது ஒரு பதறி போய் அவாத்துக்கே ஓடுவாளே. அந்த சிட்டி கூட எனக்கு இல்லையேன்னு பிதற்றா தேவகி பிராட்டி. அடுத்தது இன்னும் சொன்னா, இன்னும் எத்தனையோ எத்தனை இளவை இன்பத்தை நீ காட்டிருக்க, ஆனா எனக்கு ஒரு பாக்கியமும் இல்லப்பா, இல்ல இல்லன்னு நீ வந்து பிறந்தையே தவிர ஒரு பாக்கியம் கொடுத்த எனக்கு. ஆனா அது ஒரு கணத்துல முடிஞ்சு போச்சு, உன்னை கண்ணால பார்த்தது. நித்தியம் நித்தியம் யசோதையும் நந்தகோபுரம் பார்த்துருக்காளே, பொறாமையில சொல்லல. பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது, நாங்கள் அபாக்கியவதிகளாயிட்டோம். சாய்கிறா தேவகி பிராட்டிங்க, களிநிலாவெடில் மதிபுறைமுகமும் கண்ணனே திங்க மார்பும் திண்டோளும் தளிமலர் கருங்குழல் பிறையதுவும் தடங்குழு தாமரை கண்களும் பொறிந்த. எழில் மதிபுறைமுகமும் அப்படின்னு, எழில்னா என்ன, அழகுன்னு அர்த்தம். அழகுனான கோலம்னு அர்த்தம். கோலம்னா இதை விட அழகு லோகத்தை, இந்த குழந்தை விட ஒரு அழகான ஒரு சிசு குழவி இந்த லோகத்துல கிடையாது. களிநிலாவிடல் மதிபுறை முகமும் சந்திரன் போல இருக்குன்னு சொல்லுவா திருப்பு மண்டலம். அதெல்லாம் லட்சம் சந்திரன் தாண்டி போயிட்டான் கிருஷ்ணன். களிநிலாவிடல் மதிபுற முகமும் கண்ணனே திண்கை மார்பும் திண்டோளும். நல்லா குழந்தைங்க மிருதுவா இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அவர் சர்வ சக்தன் அவன். கண்ணனே திண்கை மார்பும் திண்டோளும், திண்டோள் இருக்கு திண்கை மார்பு இருக்கு. தளிமலர் கருங்குடல் பிறையதுவும் கண்ணங்கிறன்னு சுருண்ட குடல் முடி அந்த கிருஷ்ணனுக்கு. அப்படி இந்த கருங்குடல் அதை சேர்க்கிறது எனக்கு பாக்கியம் இல்லையே பா. இளமையின் தடங்கொள் தாமரை கண்களும் பொறிந்த. திருத்தாமரை கண்கள், கண்கள்லான்னு மீனை போல இருக்கும் சொல்வா, வேல்விழியான்னு சொல்வா ஸ்திரீகளுக்கு. எம்பெருமானுக்கு அங்கலந்த தாமரை போல திருக்கண்கள் இருக்கு. தடங்கொள் தாமரை கண்களும் போல இந்த ஒரு தடாகத்துல தாமரை புஷ்பம் அப்படி பூத்து நிற்கும் போது என்ன ஒரு ஒரு அற்புதம், மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுறதோ அந்த சந்துஷ்டி எம்பெருமான் திருக்கண்களை சேவிக்கும் போது இருக்கு சுவாமி. நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி சாய்க்கிறாங்க தேவக பிராட்டி. இப்படி ஒரு இளமையான இன்பம் எனக்கு கிடைக்கல. இளமை இன்பத்தை இன்று எந்த கண்ணால் பருகுவர்கிவள் தாயன இணைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியே ஜனதாவில் இல்லாதே. போப்பா உன்னை சேவிக்க முடியல, என்னுடைய உயிரே உடம்புல இருந்து என்ன பிரயோஜனம், ஆவில் இல்லாதே என்ன பிரயோஜனம்ப்பா, பாவியே ஏன் ஆவி நிற்க கூடாதுன்னா நான் பாவி அப்படின்னா எதனாலே பாவி ஆகிட்டேன், இழந்து விட்டேன் பாவின்னா. எதை இழந்தேன்னா இன்பத்தை இழந்தேன்னு சொல்லலாம். யாரோட இன்பத்தை இழந்தேன் சுவாமி, பிள்ளமா இன்பத்தை இழந்தேன். அந்த பிள்ளை எப்படி இருந்து கேட்டா, இளம இன்பத்தை இந்த கண்ணால் பருகுவேற்கிவள் தாயன இணைந்த அளவில் பிள்ளம இன்பத்தை இழந்த பாவியேன் அதனாலே எனது ஆவின் இல்லாதேன் சாய்க்கிறார். இந்த இளமையான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இல்லையே. நான் என்ன பாபம் செய்தேனம்மா, என்ன பாபம் செய்தேன், என்ன பாபம் செய்தேன் அப்படின்னு ஒரு குழந்தை நிக்கல. எங்க அண்ணா எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டான். இந்த குழந்தையான நிற்கும் பார்த்தா இதுவும் களம்பிடுத்து, எங்க போச்சுன்னா நந்தகோபுர இல்லத்துக்கு போயிடுத்து அப்படின்றா. சரி சுவாமி, இது எல்லாம் கிடைக்கல, உனக்கு ஒரு அழகுபடுத்தி பார்த்து உன் திருமணி சௌந்தர்யத்துக்கு ஒரு திரு நகைகள்லாம் துருவாபணம் சாத்தி பார்த்து அது அசைகிற அழகான எனக்கு கிடைக்குமானா, அது கூட கிடைக்கலன்னு வருத்தப்படுறா. தேவகி பிராட்டி மருவும் திருடத்தில் சுட்டி அசைதர மணிவாயுடை முத்தம் தரிதலும் உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு அங்கன் உள்ளமுள் குளிர மருவும் நின் திருநத்தியல். குழந்தைகளுக்கு தலைவாறு போய் நெத்து சுட்டி போட்டிருப்பான் அந்த காலத்துல. அதுங்க வாமா கிருஷ்ணா கண்ணான்னு கூடு ததகப்பதுக்கான ஓடி வரும்போது அது நெத்து சுட்டியானது அப்படி இப்படி அசையும். அந்த அசையது ஒரு அழகு, அசைகிற மட்டும் அழகல. யாருக்கு அசையதுன்னா பெருமாடு லலாட்டத்துல அது அசையது, கிருஷ்ணனுடைய லலாட்டத்திலே அந்த நெத்து சுட்டி அசையது, அது அழகு எம்பெருமானுக்கு. நம் மாத்து குழந்தைக்கு கருப்பு கடல்ல இருந்தாலும் ஏதோ ஒரு மஞ்சள் இட்டு பவுடரை பூசி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா தலைவாறு பண்ணி குழந்தைங்க தோடுகடெல்லாம் போட்டு ஓடிவா ஓடிவான்னு கூப்பிடுறோம் இல்லையா, அது ஒரு அழகு அந்த தாயாருக்கு. அது கிருஷ்ணனை பெற்ற தாயாரு என்னமான கிருஷ்ணன் அனுபவிச்சுருக்கணும் இல்லையா. இதெல்லாம் உனக்கு பண்ணி பாக்கணும்னு பாத்தனே எனக்கு அபாக்கியவதி ஆக்கிட்டே பா. என்னன்னு புலம்பரா மறுவனும் திருநத்தையில் சுட்டு அசைதர மணிவாயுடை முத்தம் தருதலும் அப்படின்னா, நெத்து சுட்டி அந்த பாகியமும் போயிடுச்சு எனக்கு, இல்ல என் குழந்தையே என்னை எடுத்து அனுபவிச்சுடா பாரு அப்படின்னு குழந்தைய ஒரு முத்தம் கொடுத்து அந்த குழந்தை பிரதி முத்தம் திருப்பி அம்மா வாயில கொடுக்குமே. மணிவாயுடா இம்முத்தம் தருதலும் பரஸ்பரம் இது. அம்மா குழந்தைய கொஞ்சவா திருப்பி குழந்தை அம்மா அப்படி கையால அப்படி இப்படி அடிச்சு கிழிச்சு தலைமையில பிடிச்சி இழுத்து இழுத்து கொஞ்சமே தான் நான் அண்ணா வாரிப்பினோட தலையை தன் குழந்தை கடைச்சு விட்டாலும் கோபம் வராம இது என்னுடைய சிசுபா என் வயிற்றிலேருந்து பிறந்த சிசு என்று அந்த தாய்ப்பாகத்தோடே அனுபவிக்கிற அந்த அம்மாவுக்கு அந்த தாய்ப்பாகத்தை வெளிப்படுத்துறதுக்கு எதிர அந்த குழந்தை இல்லையே. அதான் சொல்றா மணிவாயுடை முத்தம் தருதலம் முந்தன் தாயை போலும் வடிவு கண்டு கொண்டு. குழந்தை யார் மாதிரி இருக்குன்னு கேட்டா எங்க ஆட்டுக்கார மாதிரி இருக்குன்னு சொல்வா. உந்தன் தாதையை போலும் உள்ள உள் குளிர அப்பா எங்க ஆட்டுக்கார மாதிரி அப்படியே பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய திருவுள்ளமானது குளிர்ந்து போகும் இல்லையா, அந்த குளிர்ச்சி இல்லையே ஒரே வெப்பக்காடா இருக்கேவா. ஏன்னா என் குழந்தை எதிரே இல்லை எங்க ஆட்டுக்கார போல இருக்குன்னு என்னாலும் சொல்ல முடியல. அது நெத்தி சுட்டி சாத்தி நெத்தி சுட்டி ஆடுற அழக அனுபவிக்க முடியலப்பா. என் குழந்தையோட அந்த அந்த உதட்டுல என்னால் ஒரு உத்த பரிசம் பண்ண முடியே திருப்பி அந்த அந்த குழந்தை எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குமே. இந்த அனுபவாதிகள் எல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன் அடராத அழகி பிராட்டி. அது மட்டுமல்ல வீரடை செஞ்சு வாயுடை சேர்த்து வெகுடையா இந்துரைக்கும் அவ்வூரையும் திருவிலன் ஒன்றும் பெற்றிலன் எல்லாம் தெய்வனங்கை அசோத கற்றாளே. விரலை செஞ்சிரு வாயுடை சேர்த்து வெம்பெருமாளிய அந்த உதட்டானது கோவைப்பழம் போல இருக்கும். குழந்தை கேட்கணுமா மிருதுவா இருக்கும், தொட்டாலே செவந்து போடும் அப்படி இருக்கும். இந்த குழந்தை என்ன போனும் வாய் உள்ள விரலை விட்டுன்னு எச்ச பண்ணும், அது அனாச்சாரம் அதை விட்டுட்டு போங்க. ஆனா குழந்தை பண்ண சேட்டி தான் அந்த இடத்துல விசேஷம். அது வாயில கையை வச்சுட்டு ஆவும் கத்திண்டு விரலை செஞ்சு வாயுடை சேர்த்து வெகுடையா நின்று உரைக்கும். காயில விரலை போட்டு ஏதாவது வார்த்தை சொல்லும் குழந்தை. என்ன பார்த்தா நமக்கு புரியா, ஏதோ அத்தை சொல்றது மாமா சொல்றது அப்பா சொல்றது அம்மா சொல்றது இவாளே ஒண்ணு யூகம் பண்ணிட்டு என் குழந்தை அப்படி பேசுறது இப்படி பேசுறதுன்னு அந்த தாயார் வந்து தன் குழந்தைய பெருமைய சொல்லுவாளே. விரலை செஞ்சு வாயுடை சேர்த்து வெகுடையாய் என்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை அகோத கற்றாளே. இது உன்னுடைய திருசேஷ்டிதங்கள் உன்னுடைய அற்புதமான சேஷ்டிதங்கள்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லையப்பா. ஒரு துஷ்டம் கூட நீ எனக்கு கண்ட காட்டு ஹே கிருஷ்ணா. எல்லாத்தையும் உன்னுடைய சேஷ்டிதம் மொத்தத்தையும் கொண்டு கொட்டி எல்லாம் பதம் போட்டாருங்க ஆழ்வார். யாருக்கு கூட்டின தெய்வனங்கை அசோத கற்றாளே உன்னை வளர்ப்பு தாயால் பெற்ற யசோதை பிராட்டி எல்லாத்தையும் கொண்டு போனாளே அப்படின்னு தாய்க்கிறீங்க. அப்படின்னா இவருடைய திருவுள்ளம் எவ்வளவு நொந்து போயிருக்கும் பாருங்க. சாதாரணமா நம்ம ஆத்துல குழந்தை நாள்னா கீச்சில போனா உடனே 7 மணி ஆட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் கூப்பிட்டு வந்து ஆத்துக்கு வந்து பிரெட்டை கட்ட வாயில அடைச்சு கொண்டு வரும். ஷூ எல்லாம் கைட்டு போட்டு என் குழந்தைன்னு அணைச்சுக்கிறான் அந்த அம்மா. ஆனா பிறந்தது பிறப்பு வச்சதை தவிர ஒரு ஒண்ணுத்தையுமே அனுபவிக்காத ஒரு திருத்தாயார் இந்த உலகத்தை இருந்திருக்கான்னா அவளுடைய மனசு எவ்வளவு துடிக்கும். அதே துடிப்பதான எங்க ஆழ்வார் காட்டுற தேவகி பிராட்டி அப்படி துடிப்பு அனுபவிச்சிருக்கா. தான் ஒரு தேவகி பிராட்டி ஸ்தானத்திலே நின்று குலசேக பெருமான் நமக்கு பாசனத்தை அருளி செய்த தேவகியே நேரா பாசனம் சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நன்னா வந்திருக்குமோ அடியனுக்கு தெரியல. அப்படி குலசேக பெருமான் அப்படி சூப்பரா கொடுக்குறாரு பாசனத்தை. இங்க என்ன பாசனம் பாருங்கோ. கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்த தோறு நடையால் மண்ணில் செம்படி ஆடி வந்து எந்த மார்பினில் மந்திட பெற்றிலே நந்தோ. தன்னன் தாமரை கண்ணனை கண்ணா முதல்ல சொன்னான் இடத்துல எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் தாமரை புஷ்பத்தை போல இருக்குன்னா திருப்பி அதே உபமானம் கொடுக்கறாங்க. தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா ரெண்டு கண்ணா இந்த வசனத்துல தன்னன் தாமரை கண்ணனே அப்படின்னா அப்படி தாமரை புட்பத்தில் போன தண்ணுனா குளிர்ச்சியின் அர்த்தம். குளிர்ச்சியான தாமரை புட்பத்தை போலே உடைய திருக்கங்களை உடைய கண்ணனே தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து. ஒரு குழந்தை என்ன பண்ணும் சுவாமி தவழ்ந்து வரும் சுவாமி. தவழ்ந்து வந்து மெதுவா பக்கத்துல செவுத்தை பிடிச்சிக்கும். மாறாழித்து மெதுவா தவழ்ந்து வந்து செவுத்தை பிடிச்சி மெதுவா எழுந்துக்க ட்ரை பண்ணும். அவ தூரத்திலேருந்து பார்த்து நேர்பான், நோட்டை விட்டு நேர்பார்த்தான். குழந்தை என்னதான் பண்ணதுன்னு இந்த தாயார் தவஞ்செழுந்து தளர்ந்து எழுந்த உடனே ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். ஏன்னா மாறாள் இழுத்து தோணும், செவத்து பிரச்சனை மெதுவா எந்தபடி இடதுகையில வலதுகையில புற்ற இடதுகையை தூக்கிடுங்க. தன்னை பாக்குறாலும் திரும்பி ஒரு பார்வை பார்க்கும் அந்த குழந்தை. அப்ப தாயா தூரக்கேந்து பார்த்துட்டு இப்ப ஒரு புன் சிரிப்பு சிரிக்கும், தவழ்ந்தழுந்து தளர்ந்து ஓர் நடையால் அப்படின்னு சின்ன ரெண்டு நட ட்ரை பண்ணும், நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். உடனே சொல்லுவா, இன்னைக்கு தெரியுமா என் குழந்தை இருக்கு அந்த இது விசிவர்த்தன் இருக்கு, அது என்ன பண்ணும்னா தான் மாறாள இழுத்துன்னு போச்சு மெதுவா ஆசைப்படி போச்சு எழுந்து நின்றுமா அவங்களுக்கு திரும்பி ஒரு பாறை பார்த்து நாலு நட நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிரு குழந்தை அப்படின்னு சொன்னாலே நம்ம பாத்துல அந்த மாதிரி சொல்றாருங்க ஆழ்வார். தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோ ஒரு நடையால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா விளையாடுற ஸ்டேஜ் வந்துடுத்து குழந்தைக்கு, மண்ணில் செம்பொடி ஆடி வந்து. சிட்டியில இருந்தா செம்பொடி எல்லாம் கிடையாது, கிராமத்துல இருக்கும்போது சொல்றாரு ஆழ்வாரத. கிராமத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் குழந்தை வாசப்படி இறங்கி மெதுவா தவழ்ந்து போய் ரோடு எழுந்துட்டு அங்க இருக்க மண்ணெல்லாம் மேல அள்ளி போட்டுன்னு மண்ணில் செம்பொடி ஆடி வந்து பதினாலு விளையாடுதல் தயாராடும் கையெல்லாம் அழுக்காடும் வாயில தீக்கி வச்சுக்கும் அந்த மண்ணையே அப்படியே வரல போட்டு சப்ப உடனே ஓடி வந்து அம்மா மடியில வந்து விழுந்துடும். மண்ணில் செம்போடி ஆடி வந்து எந்த மார்பீடும் அஞ்சிடா பெற்றில நந்தோ அப்படியே அந்த செம்பொடியோட வந்து அந்த ஊர் புழுதி மண்ணோட வந்து அந்த தாயாருடைய அந்த மடியில வந்து அந்த மணிசார்ல புடல வந்து உழும்போடு குழந்த தாயார் சீ தள்ளி தள்ளி போன்னு சொல்லுவானு அழுக்கு பண்ணி எடுத்துன்னு சொல்ல மாட்டான், வாரி அணைச்சிப்பான் அந்த குழந்தைய. அப்படியே வாரி அடிச்சு ராஜா வாடான்னு கூட்டுகிறாள் இல்லையா, இந்த அனுபவம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்றா தேவகி பிராட்டி. மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்த மார்பில் மஞ்சிடப்பத்திலே நந்தோ. எனக்கு கிடைக்கலையே பாயுது, நீ வந்து மண்ணில விளையாடி வந்து அந்த செம்படில விளையாடி என் மார்பில வந்து அம்மானு கட்டிக்கிற அந்த பாக்கியம் அவனுக்கு கிருஷ்ணனுக்கும் கிடைக்கல, தேவகியை கட்டிக்கிறது கிருஷ்ணனை கிடைக்கல, யசோக பிராட்டை கட்டிருந்தார் அந்த பெருமாள், தேவகியை கட்டிக்கிறது பெருமாளை கிடைக்கல. தேவகிக்கும் பரஸ்பரம் அந்த எம்பெருமாடைய அந்த அணைப்பு கிடைக்காம போயிடுத்து. சொன்னா வண்ண செஞ்சிரு கை விரல நைத்தும் வாரிவாய் கொண்ட வருகின் மீச்சில் உண்ணப்பெற்றிலேன் ஓ கொடுவினையே என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. சொன்னா வண்ண செஞ்சு கை வீரல் அனைத்தும், எப்படி இருக்கு விமர்மான சின்ன சின்ன கைகள் இருக்கு, சாதம் சாதம் ஊற்றா தாயார் எம்பெருமானுக்கு. இது என்ன பண்ணும், சாத்துக்கு நேரத்தை திரும்பி இதுவும் கைவிடும் குழந்தையும், இப்படி எடுத்து சதா உதகம் அடிக்கும் மேல தெரிக்கும் அந்த பிரசாதம் நன்னா குழைச்சி குழந்தைக்கு நன்னா விழுங்கி திருவயத்துக்கு போற அளவுக்கு தாயார் பண்றா இல்லையா. அது கடைசியில என்ன பண்ணுவா, சாத்த ஊட்டிட்டு என்ன பண்ணுவா, ஒரு அடிக்கு ஊட்டுவா அப்படி போட்டுவா வாய தொடப்பா திருப்பி திருப்பி அந்த வெள்ளி பாதத்துல வழிப்பா கைய திருப்பி ஊட்டுவா அப்படி இப்படி தலையாட்ட கடைசியில ஒரு எப்படி ரெண்டு ரூபா மீட்டு வச்சிருவோம் குழந்தை. நீ என்னதான் பாட்டி வட சுட்ட கதை சொன்னாலும் குழந்தை எப்படியோ மீத்துணும் அந்த சாத்த. அது தாயா தான் சாப்பிடும் போது அந்த விசாத்த உபயோகப்படுத்திப்பா. அதான் சொல்றாரு ஆழ்வார், வண்ண செஞ்சு கை விரல் அனைத்தும் அறிவாய் கொண்ட வழிகளின் மீச்சில். அது குழந்தையோட கைப்பட்டது, குழந்தை இடது கைப்பட்டது, குழந்தை வலது கைப்பட்டது, குழந்தை வாயிலிருந்து கொஞ்சம் சாதம்னு அந்த தாயார் பார்க்கல. அந்த அடிசிலின் மீச்சல் உண்ணக்கச்சிலேன் ஓ கொடுவினையே, அந்த நீ உண்ட சாத்த நானும் சாப்பிடுவேனே, இது தாயாருடைய அனுஷ்டானம் தானே அந்த இது, அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேப்பா. உண்ணக்கச்சிலேன் ஓ கொடுவினையே, இதை விட கொடுமை லோகத்துல என்ன இருக்கும்னா, அடப்பாவி குழந்தை எக்களை சாப்பிடறதுக்கு என்னடா கொடுமைன்னு சொல்லாத ஒரு தாயார்னா அது அவளுக்கு பரம பாக்கியமா இருக்கு சுவாமி. ஏன்னா அவள் வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தை சுவாமி, சாதாரண நம்ம நம்மாங்கல பிறக்கிற குழந்தைக்கே நாம இந்த ஒரு விசேடத்தை அந்த தாயார் வந்து அனுபவிப்பா. இது சாட்சா சர்வலோக சரண்யன் நாகபரியங்க சாயியானவன் சர்வசக்தன் சர்வசக்திமா அந்த விழா பெருன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் பரஞ்சோதித்து இப்படிப்பட்டவன் தேவக வயிற்றிலே காராகரகத்திலே சதுர்புஜனாய் அவதரித்திருக்க எம்பெருமாடியச்சு தேவகி சாட்டா என்ன சுவாமி தப்பு இல்லையா, அததான் தனக்கு கிடைக்கலையான ஆற்றாய்வோ உன்ன பெற்றிலேன் ஓ கொடுவினையே என்னயன் செய்ய பெற்றதன் மோயே. இப்படி நீ என்ன பண்ணிட்டியே கிருஷ்ணா, இப்படி என்ன பண்ணிட்டியேன்னு தேவகி புலம்புறா. அடுத்து சொன்னா இன்னும் என்ன, இதை விட என்ன சுவாமின்னா, இதை விட கொடும ஒரு விஷயம் இருக்குன்னா என்னன்னு சொன்னா, அட்ட பாசத்தை சாய்க்கிற ஆழ்வார், குடகனே எந்தன் கோமட பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி ஒரு பேரில் இளம் சிறு தளிர் போல் ஒரு கையால் ஒரு முலை முகம் நருட அப்படின்னா உலகனே ஏ குழந்தையே என் கோவள பிள்ளாய் என் கோவளமே என் அன்பே என் தாயேன்னு சொல்லிட்டு என் அப்பனே சொல்லிட்டு குழந்தைய வாரி அனுப்பிச்சுப்பா இந்த தாயார் கோமள பிள்ளாய் கோவிந்தா கோசகனே கோசப்தம் முன்னாடியே கொடுத்துட்டா பெருமாள் அவதாரம் பண்ணும்போது பின்னாடி வந்து அவனுக்கு கோவர்த்தனதிரியை அப்புறம் வந்து அப்பதான் கொடுத்தது கோசகன் வருது பெருமாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க ஆழ்வார் என் குடங்கையில் வன்னி ஏன்னா என்னுடைய அந்த கையில வந்து நீ படுத்துண்டு அந்த உறங்குகின்ற காட்சி மன்னி சேர்ந்து பிணைப்போடு ஒரு பேரடில் இளம் சிறு தலைவர் போல் அப்படி நான் உன்னை மடியில வச்சு உனக்கு ஸ்தன்யபானம் பண்ணும் போது நீ சின்ன சின்ன கைப்பா தாமரை தண்டு போல தளிர் தொட்டா பட்டு உடஞ்சிடும் அப்படியே அப்படி இருக்கக்கூடிய திருக்கைகளை உடையவனே ஒழுகு பேரடில் இளம் சிறு தளிர் போல் ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருட ஒரு பக்கம் ஸ்தன்யபானம் பண்ணிட்டே இருக்கும் அந்த குழந்தை குழந்தை சேற்றிடம் அப்படிதான் இருக்கும் எல்லா தாயாரும் அனுபவிச்ச விஷயங்கள் தான் இது அது ஆழ்வார் அன்னைக்கே காட்டு கிருஷ்ணாவதாரத்த விஷயத்த அப்பயே காட்டார் ஆழ்வார் குலசக்கர பெருமான் என்னன்னா அம்மா கிட்ட ஒரு பக்கத்துல சன்னியத்திலே சன்னிபானம் பண்ணிருக்கும் இன்னொரு கைய இன்னொரு சன்னியத்திலே வச்சு அது விஷமம் பண்ணிட்டு இருக்கும் அததான் ஆழ்வார் இங்க காட்டுற ஸ்திரீகள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஆழ்வார் வாக்கதான் அடி இங்க பிரதிபலிக்கிறேன் ஒரு பேரில் இடம் சிறு தளிர் போல் ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருட என்ன சொன்ன அப்போ அந்த சன்னிபானம் பண்ணும்போது சில குழந்தை பேசும் ஆ ஊன்னு கத்தும் உடனே தாயார நம்ம தலைவர் கொட்டு கொட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவா இல்லையா இது எல்லா தாயாரும் அவ குழந்தைக்கு அனுபவிச்ச விஷயங்களது மழலை நன்னகை இட இட யாருட சன்னிபானம் பண்ணும்போது குழந்தை ஆகும்னு ஏதாவது பேசும் ஏதாவது ஒரு பிளாபரிங்னு சொன்னாரு இங்கிலீஷ்ல ஏதாவது ஒண்ணு வளரும் சில குழந்தை கொஞ்சம் மூணு வயசு அம்மா கூட கூப்பிடும் அந்த இடத்துல மடல மென்னிடையுட வாயிலே முலையிருக்க என் முகத்தே ஸ்தன்யத்தை வாயில வச்சுட்டே என்ன பண்ணும் அம்மா அப்படி ரோகனா தீ பாக்கும் அவ அப்படி புடவை தள்ளி பாப்பா திருட்டு பயில என்ன என்ன மறைக்கிறா நீ பாரு விஷமம் பண்ணி சாப்பிடுனா சாட மாட்டேன் என்ன மறைச்சுட்டு பாரு அந்த குழந்தை அப்படின்வா வாயிலே முலையிருக்க என் முகத்தே எழில் கொள்ளின் திருக்கண்ணினை நோக்கம் தன்னையும் அப்படி ஸ்தன்யபானம் பண்ணும் போது தன் திருத்தாயார் திருமகண்டலத்தை பார்க்கின்ற குழந்தை பார்க்கிற பார்வையை உன்னை பெற்ற தாயான நான் இழந்தேன்னு சாதிக்கிறாயங்க இழந்தேன் இழந்தேனே ரெண்டு இழந்தேன்னு போட்டார் இனி பூர்த்தம் சொல்ல போயிட்டே போயிட்டே அப்படின்னு பாவியேன் பாவியேன்னு எப்படி தொண்டடி கூடி சாதிச்சாரோ அது மாதிரி இங்க சாதிக்கிறா இந்த தேவகி பிராட்டி இழந்தேன் இழந்தேனே அப்படின்றா அந்த மடல வெண்ணகை போச்சு சன்னிபானம் பண்றதுக்கு எனக்கு அருகது இல்லாயிட்டேன் சன்னிபானம் பண்ணும் போது என் குழந்தைக்கு நினைக்கிற சிரிப்பு எனக்கு கிடைக்கல அது சிரிச்சுங்க என்னை பாக்குற அந்த சேவை கிடைக்கல சுவாமி எதையுமே எனக்கு கிடைக்காத பண்ணிட்டானே கிருஷ்ணன்னு சொல்லி வந்துக்கிறா தேவகி பிராட்டி அப்புறம் பார்த்தா சரி வெண்ண திருடுறான்னு சொல்லிட்டு இருக்காள் சுவாமி இது என்ன வெண்ண திருடி என்ன பண்ணுச்சு எப்படி இப்படிலாம் எல்லாத்தையும் மாட்டின்றதுன்னு பார்த்தா முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் உயிடம் சிறு தாமரை கையும் எழுதுகொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகிறிலையும் வெண்தயிர் தோய்ந்தகவாயும் அப்படின்னா வெண்ணை அலையறான் சுவாமி முழுதும் வெண்ணை அலைந்து வெண்ணை பார்த்து அடி வரைக்கும் கையை விட்டு நோண்டி எடுத்து சாப்பிட்டு வரான் கிருஷ்ணன் ஏன்னா மேல இருக்கிற வெண்ணை ஸ்வீட்டா இருக்குமா அவனுக்கு தெரியாது அடி வெண்ணை தான் ஸ்வீட்டா இருக்கணும் அவர் தெரிவிடணும் அதனாலே அப்படி வெண்ணை பார்த்து அடி வரைக்கும் கையை விட்டு எடுத்து மேல அந்த வெண்ணை தீக்கி வச்சு சாப்பிடு வேறான் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் சரி திருக்கை எப்படின்னு சுவாமி முகிழம் சிறு தாமரை கையும் தாமரை தண்டு போல திருக்கை கொள்வன் என் கிருஷ்ணன் சொன்னான் சிறு தாமரை கையும் எழுதுகொள் தாம்பு கொண்டு ஒரு அழகிய தாம்பாலு தயிர் கடல தாம்பாலு அடிப்பதற்கு எழுகி நிலையம் தாயார் வெண்ணை திருடித்தான் யசோத பிராட்டி பாக்கறத உதகுடுகிறது உனக்கு அப்படின்னு அந்த தாம்பகை தடுத்து வர அங்கிருந்து எழுதுகொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகி நிலையும் வெண்டயிர் தோய்ந்தகவாயும் திருடி சாட்டதுக்கு அங்க வந்து சாட்சி இருக்கு என்னன்னா பெருமானுடைய உதட்டு முழுக்கும் சாட்டு தயிர் தோஞ்சி கிடக்கும் அந்த அந்த பெருமானுடைய அந்த அதரத்துல வெண்டயிர் தோய்ந்தகவாயும் அம்மா அடிக்கு வரான்னு பெருமாள் என்ன பண்ணா அழுகையும் லேசா உதட்டு விதிப்புற பெருமாள் விரும்பி குழந்தை நான் ஒரு சத்தம் கொடுத்தோடனே கண்ண ஜலத்தோட குழந்தை திரும்பி பார்த்து இப்படி இப்படி உதட்டி முன்னாடி பின்னாடி அசைக்குமேப்பா அந்த மாதிரி கிருஷ்ணன் பண்றானுங்க. என்ன அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தன் தாயாரை பாக்குறது, யசோத பிராட்டியை பாக்குறது குழந்தை அழுது அழுகிற மாதிரி ஒரு சீன் போடுறான் கிருஷ்ணன் அந்த இடத்துல. அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அப்படிப்பட்ட நோக்கு, எப்படி அழுகையோட வாயிலே அந்த தோய்ந்த தயிரோட கண்களை கனத்தோட அந்த தாயாரை பார்க்கிற அழகு அந்த நோக்கு இருக்கு. அந்த நோக்கோட சேர்ந்து ஒரு பெருமான் ஒரு சாட்சிதம் பண்றான் என்னன்னு பார்த்தா, அணிகொள் செஞ்சுருவாய் நடிப்பதுவும். அணிகொள் ரொம்ப அழகான அந்த செஞ்சுருவாய பெருமான் இப்படி எப்படி இப்படி உதர சுழிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அந்த சுழிப்ப காட்டுற நேரத்துல ஆழ்வாருங்க. அணிகொள் செஞ்சுருவாய் நடிப்பதுவும் தொழுகள் தொழுகையும் அப்படின்னா தொடர என் அடுக்காதன்னு தன் தாயாரிடத்துல கை கூப்பி தொடர பெருமான் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே. இதெல்லாம் யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்ன தேவகி, யசோதைக்கு கிடைச்சது சுவாமி. இந்த மொத்த பாலசேட்டிதமும் யசோதைக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு சொல்றா. என்னன்னா தொழுகை நெளிப்பதிவு செஞ்சிருவாய் நெளிப்பதிவு அணிகொழி செஞ்சிருவாய் அஞ்சு நோக்கு மன்னோக்கு அழுகை வெண்ட இருந்த சொல்வாய். இப்படி எல்லாம் யாருக்கு கிடைச்சது எனக்கு ஒரு திருப்தம் கூட கிடைக்கல. இந்த குழந்தை எனக்கு காட்டல சுவாமி, எல்லாம் தேவகிக்கு கிடைச்சது தெய்வனங்கை தேவகி அப்படின்னு சொல்ற. அடுத்து சொன்னா இவன்மோ சேட்டுதம் பண்ணிட்டானே காளியல் பைகையில ஏந்து அந்த நர்த்தனம் பண்ணி அவன் நஞ்சுவிள் நாகத்தின்னோடு பயந்ததுவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன்னு சொன்னாலே இப்படி எல்லாம் சொன்ன சேட்டு எனக்கு என்ன கொடுத்தான் சுவாமி, வெந்து சேர் பிள்ளையினர் விளையாட்ட மனத்திலும் அங்கன் உள்ளமுள் குளிர ஒன்றும் கண்டிடப்பத்திலே நடிகேன் காணுமாறினி உண்டறினருளே. சரி உண்டினால் குடக வைத்ததும் குலவர்த்தனகிரி தாரணம் பண்ணால் அதுவும் கிடைக்கல. கோல குறவை கோத்ததும் குடமாட்டும் குறவை கூத்தாடினான் சுவாமி, அது எனக்கு கிடைக்கல. கூத்தாடினான் சொன்னா அந்த கூத்தையும் நான் பார்க்கல. கந்தினால் விழவெறிந்ததும் விழாமரத்துல கந்தை இருந்து ரெண்டு ராட்சதால கொண்டானே அதுவும் எனக்கு கிடைக்கல. காலால் காளியந்தன விதித்தது முதலா அந்த பொய்கையில யமுனையிலே அந்த காளியங்கள் நர்த்தனமாடி காளிங்க நர்த்தனமாடினானே அந்த சேவையும் எனக்கு கிடைக்கலையே. அந்த பாம்புக்கு கிடைச்சது சுவாமி அவன் திருவடீஸ்வரன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்றா. இப்படி எல்லாம் இவன் விளையாடுகின்ற விளையாட்டும் நான் ஒன்றும் கந்திர பெற்றிலேன் அடியேன் காணுமாறினி இனிமே எனக்கு இந்த சேட்டில கிடைக்குமா இருந்தா அருளும் எனக்கு பிரார்த்தனை பண்ணா பெருமாள்கிட்ட. அதை பார்த்தா சுவாமி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தாயாருக்கு என்னன்னா தான் பெற்ற குழந்தைக்கு தானே தன்னிபானம் பண்ணி வைக்கணும்னு இருக்காதா இல்லையா? அது இருக்குமா இருக்காதா சுவாமி ஒருத்தருக்கு? அட ஒரு ஒரு தரமான என்னதான் அவளுக்கான சக்தி போயெடுத்தாலும் பாட்டல்ல பால் கொடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு தடவையான தன்னிபானம் பண்ண வச்சிருப்பா இல்லையா? அந்த சீம் பால்னு சொல்றாளே அந்த பாகியம் கூட எனக்கு கிடைக்காம பண்ணான் கிருஷ்ணன் சொன்னா. ஆனா இந்த குழந்தை பார்க்கா சுவாமி பேயிட்ட போய் பாலை சாப்பிட்டு வந்திருக்குன்னா வஞ்சமேவிய நஞ்சுடை பேச்சி வறண்டு நான் நரம்பட கருந்துக்க நஞ்சமாறு தருசுழி முலையந்தோ சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் அப்படின்னா. பஞ்சமேவிய கிருஷ்ணனை கொலை உண்டு ஸ்தன்யத்திலே விஷத்தை தடவிண்டு வந்த பூத்தனினுடைய அந்த ஸ்தன்யத்திலே வாயை வச்சு உறிஞ்சிட்டான் சுவாமி இவன். நான் இங்க வந்து இவனுக்கு பால் கொடுக்க காத்துன்னு இருக்கேன் வஞ்சமேவிய நஞ்சுடை பேச்சி வறண்டு நான் நரம்பட கருந்துக்க நஞ்சமாறு தருசுழி முலை அந்தோ சுவைத்துணி அருள் செய்து வளர்ந்தா. சுவைச்சு சாட்டானா அருள் செய்தான். என்ன அருள் செஞ்சிட்டான் அப்படின்னா அவளுக்கு பூதனா மோட்சம் கொடுத்தான் கிருஷ்ணன். இப்படியான நீ வளர்ந்தியேப்பா, ஆனா என்ன பாத்தியா நான் உன்ன பெத்தனை எனக்கு என்னப்பா பண்ண அப்படின்னு கேக்குறா தேவகி பிராட்டி. கஞ்சன் அழுகவரு கருமுகிழந்தாய் கடைப்பட்ட வெறித முனகு வந்து என்கிட்ட தண்ணியம் இருக்கு தண்ணியத்துல நீ அமுதும் இப்படி அமுதமும் இருக்கு அது ஒரு நாள் வாய் வைத்து தானம் பண்ணக்கூடாதா என்ன சொன்ன தஞ்சமே ஒன்றிலிருந்திருந்த தக்கதே நல்லதாயை பெற்றாயே. நான் உனக்கு தாயில போட்டிருக்குப்பா, ஆனா அந்த யசோத பிராட்டி உனக்கு நல்லா பாராட்டி சீராட்டி பண்றா நீ அவளுக்கு நிறைய சேவை கொடுத்துருக்க. ஒரு பேயின் முலையுண்ட பிள்ளையவன் முன்னம் ஆயச்சகடும் மருது நிறுத்தவன் பேர் வாங்கிட்ட. ஆனா நான் உன்னை பெத்தனே எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தியா. கஞ்சன் நாள் கவரு கருபு இழந்தாய், அந்த உன்னுடைய மாதோடனான அந்த கஞ்சன் வந்து உன்னை வந்து கொள்றதுக்கு காத்திருந்தான், கருமுகிலா நீ வந்து பிறந்த கடைப்பட்டேன், நான் ரொம்ப கெட்டதாயா போயிட்டேன்பா. தாயரில் கடையாயின தாயன் முதல் பாகத்தை சொன்னால் அதே மாதிரி கடைப்பட்டேன், வெறிதே உலகம் வந்து நீ வந்து ஸ்தன்யபானம் பண்ணுவேன்னு காத்திருந்தேன் நீ ஜென்மால, நீ வரவே இல்லையப்ப, வரவே இல்லையே, வெறிதே உலகம் வந்து அப்படின்னா என்னுடைய ஸ்தன்ய மொத்தமும் வீணாப்படுத்தேன், ஸ்தன்ய மொத்தம் வீணாப்படுத்தேன், அல்லது அமுதமும் நீ அமுதம் செய்யவே இல்லையே, யாரோ நச்சுப்பாட காட்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்தேன்னு சொல்ற உன்ன. இப்படி ஆனா உனக்கு நல்ல நாய் தாய் கிடைச்சுட்டா, மூணு தாய் இந்த அவதாரத்துல உனக்கு பெற்ற தாயா நான் இருந்தேன், வளர்த்த தாயா யசோதை பிராட்டி இருந்தா, ஆனா உனக்கு முறை கொடுக்கணும்னு திருவிக்கிரமாவதாரத்துல சத்தியம் வந்த ரத்தமாலா பேயாய் பிறந்து அவள் பண்ண அவள் விருப்பப்பட்டதுக்கு நீ இணங்கி கொடுக்க, என் விருப்பத்தை நிறைவேற்றலைப்பான்னு ஒரு தாயார் தான் பெற்ற அந்த பெருமாளிடத்திலேயே தன்னுடைய மனசை நொந்து, அப்ப இது எல்லாவற்றையும் ஒரு தாயாருக்கு நியதமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இது ஒண்ணுமே எனக்கு கிடைக்கலையேன்னு இந்த தாயார் வந்து தேவகி பிராட்டு வருத்தப்படுறத நம்முடைய குலசேகர பெருமான் அற்புதமான பெருமாள் திருமொழியை ஏழாம் தசகத்தை எடுத்து வந்திருக்கார். இது கிருஷ்ணானுபவம் தான் மொத்தமும், ராமானுபவம் தானே கிருஷ்ணானுபவம், ராமானுபவத்துல இந்த தாயாருக்கு இப்படி அனுகிரகம், அந்த தாயாருக்கு அப்படி அனுகிரகம், கிருஷ்ணாவதாரத்தை மூன்று தாயார், மூன்று ஒவ்வொரு தாயாருக்கும் ஒரு விதமா அனுகிரகம், இந்த தாயாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணா அப்படின்னா வயத்துல பிறந்தா அது ஒரு அனுகிரகம் அவ்வளவுதான், மாத்த எதுவும் கிடைக்கல சுவாமி. அதான் நீங்க புலம்பு தீர்த்துடா தேவகி பிராட்டி, இந்த வாசலை சேர்க்குமோ நமக்கே கண்ணுல ஜலம் கொட்டுறது, ஒரு ஒரு வாசகத்துல அடக்கி வச்சிருந்தோம் உபன்யாசம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி ஆழ்வார் அப்படி தன்னை தேவகையாக பாவிச்சுன்னு கொடுத்த அற்புதமான முத்து முத்து வரிகள் எல்லாமே இல்லையா. அதனாலே கொஞ்சம் மனசு வலிக்கிறது உபன்யாசம் முடிக்கிறதுக்கு, இருந்தாலும் மேற்கொண்டு பிரவேசம் பண்ணணும் இல்லையா, அதனால தேவகி புலம்புலோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிற அடியேன். கவிதா ஆர்த்திகா சேர்ந்த கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே